ವೇದಾಂತರಾಮಾನುಜೇತಿ ಕೃಪಯಾ ರಂಗಿಣೀನ್ಯಸ್ತಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾನ್ ತದ್ವಿತಯಮನುಗಣಂ ಶಿಷ್ಟತಾ ಪೂರ್ಣಮಘ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗ ರಾಮಾನುಜಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮನಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ ವೇದಾಂತಲಕ್ಷ್ಮಣಮುನೀಂದ್ರ ಕೃಪತ್ವಬೋಧಂ ತತ್ವಾದಯುಗ್ಮ ಸರಸೀರುಹ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತಯುಗ್ಮಕೃತಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮಚ್ಛ್ರೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಗುರುಪದಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಚ್ಛ್ರೀರಂಗನಾಥಾಹ್ವಯಮುನಿ ಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಮಪರಂ ಸಂಶ್ರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಶ್ರೀರಂಗೇಶ ಪದೇ ಸಮರ್ಪಿತ ಭರಂ ಶ್ರುತ್ಯಂತರಾಮಾನುಜ ಶ್ರೀ ಯೋಗೀಂದ್ರ ಗುರುತ್ತಮೇನ ಯಮಿನ ಶ್ರುತ್ಯಂತ ವಿದ್ಯಾತ್ಮನಃ ಪ್ರಾಪ್ತ ಶ್ರುತ್ಯ ಪದಂ ಸಯುಗ್ಮ ಹೃದಯಂ ಶ್ರೀವಾಸ ರಾಮಾನುಜಾತ್ ಶ್ರೀ ಶ್ರೀವಾಸ ಮುನೀಂದ್ರ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಶ್ರೇಯೋ ನಿಧಿಂ ಸಂಶ್ರಯೇ ಶ್ರೀಮಾನ್ ವೇಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿ ಗಜೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ದಿನ ಪರೀಕ್ಷಯೇ ನೀಲ ಕುಂತಲೈಹಿ ವನರುಹಾನನಂ ಬಿಭ್ರದಾವೃತಂ ಘನರಜಸ್ವಲಂ ದರ್ಶಯನ್ಮುಹು ಮನಸಿನ ಸ್ಮರಂ ವೀರಯಚ್ಛಸಿ. அதாவது கோபிகைகள் ஒரு வீரனான இந்த எம்பெருமானே எங்களுக்கு வேணும்னு சொல்ற மாதிரியும், இப்படி பெருமாள் வந்து தங்களை விட்டுட்டு போனது தங்களுக்கு ரொம்ப அதாவது தீராத ஒரு ஸ்லோகத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தை அழகா அனுபவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருவடிகள் எங்களை விட்டு நீ போயிட்ட, அதுவும் ராத்திரி சமயத்துல தாமரை போன்ற உன் திருவடிகள், ராத்திரி வந்து தாமரை பூக்கு வந்து ஆகாது, தாமரை போன்ற உன் திருவடியை வச்சு ராத்திரி எங்கேயும் போயிடாத, கல்லு முள்ளெல்லாம் குத்தும் இங்கேயே வந்துருவோம் அப்படின்னு கூட்டான். இப்ப அதை சொல்லாத அவளுக்கு ஒரு பிரயோஜனம் வேணும் இல்லையோ. பகவான் என்ன சொல்றாரு, இல்ல நான் போய் ஒரு இடத்துல சேஃப்டியா நின்னுக்கிறேன் அப்படின்னா, இல்ல இல்ல அப்படி இல்ல, உம்முடைய பிரயோஜனம் மாத்திரம் இல்ல, எங்களுடைய பிரயோஜனத்துக்காக நீர் வர வேணும், வீர எச்சசி அப்படின்னு. அப்ப எம்பெருமானுடைய குணம் வந்து இந்த வீரியம் அப்படின்ற குணம் இருக்கு, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குணமா சொல்லப்படும். அந்த வீர குணத்தை பார்த்து, வீர ஏ வீரனே தின பரீட்சையே, எப்படி இப்படி காரியங்கள்லாம் பண்ணிருக்க, வீரியமான காரியங்கள்லாம் நீங்களே பாருங்கோ, காளிங்க நடுவில் நின்று நர்த்தனம் செய்து போர் புரிந்தது, அஞ்சுடராழி உன் கையகத்தேந்தும் அழகானி பொய்கிபுக்கு நஞ்சுமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சாரு பெரியாழ்வார். அப்படி அந்த நாகத்தினோடு பிணங்கி அப்புறம் எல்லாரையும் ரட்சிச்சிருக்க, இந்த யமுனையே காப்பாத்தி கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அதே போல அது மாத்திரம்தான் காரியம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இல்ல இல்ல, அதை விட இன்னும் சாகசமான பல காரியங்கள் எம்பெருமானால பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ண அந்த எம்பெருமான் இப்ப திடீர்னு விட்டுட்டு போயிட்டா அவர்களுக்கு அந்த விரக தாபம், விரக தாபம்னா பிரிவு, அந்த பிரிவு அவர்களால தாங்க முடியல, அதனால இப்படி பாடுறா. இந்த தின பரீட்சையே இந்த சாயங்கால வேளையில நீல குந்தலைகி, அதாவது நன்னா நீல நிறமா இருக்கக்கூடிய மணிவண்ணா தானே தாயாரை கூப்பிடுறோம், ஆண்டாள் கூப்பிடும் பொழுது மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மாலே மணிவண்ணா, மாலேனா எங்க மேலெல்லாம் அதையேதான் இங்கே இவாளும் சொல்றா, நாங்களும் எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு வந்து உன் மேல ஆசைய அதிகமா உண்டு பண்ணினியே மாலே அப்படின்னு தான் கூப்பிடுறோம். மாலேனா என்ன அர்த்தம், எல்லா பக்தாள் மேல அதிக வியாமோகம் கொண்டவன், அதாவது பக்தாள் மேல அதிகமான பாசத்தை கொண்டவன், அவர்கள் மேல அளவில்லாத அன்பை கொண்டவன் அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானைகளை பிரார்த்திச்சு நீல குந்தலைகி, அந்த அழகான நீல குந்தளத்தினால நன்னா மறைக்கப்பட்டிருக்கு. இப்ப சாயங்காலம் பெருமாள் வந்து கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடே கலந்துடன் வருவானை தெருவில் கண்டுன்ற ரீதியில அப்படி கன்றுகள் மேய்த்து வரும் பொழுது அந்த தலையெல்லாம் நல்லா கலைஞ்சிருக்கு பெருமாளுடைய தலையெல்லாம். அதே மாதிரி அது அப்படி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, நல்லா புழுதி படிஞ்சிருக்கு, கன ரஜஸ்வரம், அதாவது ரஜஸ்னா தூளி, அதாவது தூசி இருக்கும் இல்லையோ, இந்த பசுவினுடைய அந்த கால்கள்ல இருந்து ஏற்படக்கூடிய தூசியானது உடம்பெல்லாம் படிந்து இருக்கு, அந்த படிந்த தூசியினால இந்த உடம்பெல்லாம் பூர்த்தியா நல்லா கோதுளினால நிறைக்கப்பட்டும் அவனுடைய அழகான அந்த திருமேனி இப்படி இருக்கிறத பார்த்துட்ட உடனே அவ சொல்றா வனருகானனம். ஆனா அவனுடைய திருமுகம் எப்படிப்பட்ட திருமுகம் அப்படின்னா தாமரைய ஒத்த திருமுகம், அந்த தாமரைய போன்ற திருமுகம். எங்களெல்லாம் வந்து மயக்கின்றே இருந்து திருப்பி திருப்பி பிப்ரத்து இப்படி வந்து தேவள் வந்து தலைய அழகா அந்த புழுதியோட தரிச்சிருந்து கரவைகள் மேய்த்து வரும்பொழுது இந்த ஆனிரை மேய்க்க நீ போதின்னு ஆனிரைகள் எல்லாம் மேய்ச்சிட்டு வரும்பொழுது இதை பார்த்து முகுகு நகா திருப்பி திருப்பி எங்களுக்கு வந்து தரிசையன் எங்க மனசுல அதை பார்த்து அதை காண்பித்து கொண்டே தேவள் வர்றதுனால மனசி ஸ்மரம் எச்சசி நகா நகா மனசி எங்களுடைய மனசு இல்ல இப்படிப்பட்ட இதையே ஸ்மரித்து ஸ்மரித்து உம்மையே நாங்கள் வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த இடத்தை பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி தோன்றது, பெருமாளுடைய திருமுக மண்டலத்தினுடைய சோபை சொல்லப்படும். பெருமாளுடைய திருமுகம் அதாவது முகம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றத சொல்ற. அதாவது இது முன்னாடியே சொன்னேன் இல்லையோ, பெருமாளுடைய ஒவ்வொரு அங்க அங்கமான அவயவங்களை பத்தி சீதாதேவி வந்து அது ஹனுமான்கிட்ட கேட்கறா. அசோகவனத்து ஒவ்வொரு அங்கங்களை பத்தி சொல்ற, இந்த அங்கங்கள் மூணும் இப்படி இருக்கும், இந்த நாலு அங்கங்கள் இப்படி இருக்கும் இப்படின்னு ஹனுமான் ரொம்ப அழகா வந்து ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி கொடுக்கற. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது, இவ்வளவு அழகா நாம வந்து வர்ணிக்கிறதுனா கூட அதுல எவ்வளவு வந்து பார்த்து நல்லா உன்னிப்பா கவனிச்சிருந்தா அந்த சோபைய வர்ணிக்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட சோபையதான் இங்க வந்து எத்தனை நாள் கோபிகைகள் பெருமாளுடைய இருந்திருக்கா அப்படிப்பட்ட கோபிகைகள் வந்து வர்ணிக்கிறா எம்பெருமான பார்த்து. கார்கோடல் பூச்சூடி வருகின்ற தாமோதரா கற்றுத்தூளிகான் உன் உடம்பு, உன் உடம்பு எப்படி இருக்கு, இந்த பசுக்களினுடைய தூளி, இந்த பசுக்களினுடைய கன ரஜஸ்வலம்னு சொல்லக்கூடிய பசுக்களின் தூளியினால மொத்தமா நிறைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட புழுதி படிஞ்சிருக்கு உடம்பெல்லாம். பேடை மயிர்ச்சாயல் பின்னை மணாடா நீராட்டு அமைத்து வைத்தேன்னு ஆழ்வார் சொன்னாரே, இப்படி நீ வரத பார்த்து பெருமாளுக்கு நன்னா திருமஞ்சனம் பண்ணணும், அதாவது நீராட்டனம்னு திருநீராட்டம்னு சொல்லி உம நன்னா திருமஞ்சனம் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படி ஒரு திருமஞ்சனம் பண்ண வர வேணும்னு அங்க ஆழ்வார் பிரார்த்திச்ச. இங்க அந்த கோலமே அவளுக்கு ரொம்ப அழகா இருக்கு, கற்றுத்தூளிகான் உன் உடம்பு, அப்படி அந்த பசுக்களினுடைய தூளியோட வரக்கூடிய உம உடம்பு இது அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய திருக்குழல்கள் இப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அழகா அந்த திருக்குழல் கருத்த திருக்குழல் கச்சைகள்லாம் உன்னுடைய திருமுகத்தை அழகா மறைச்சிருக்கு. உன்னுடைய திருமுகம் எப்படிப்பட்டதுன்னா தாமரை போன்ற திருமுகம், தாமரை ஒத்ததான திருமுகம். அப்படிப்பட்ட திருமுகத்தை இந்த உம்முடைய திருக்குழல்கள் அதாவது உம்முடைய அழகா சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடிய உம்முடைய கேச பாசங்கள் உம்முடைய முடிகள்லாம் மறைக்கிறது, அது எவ்வளவு பார்க்கறதுக்கு எங்களுக்கு அப்படியே எங்க மனசை இழுக்கிறது. இதை பத்தி லீலாசுகர்னு சொல்லக்கூடிய பில்வமங்கலர்னு சொல்லக்கூடியவர் கிருஷ்ண கர்ணாமிரதத்துல சொல்ற, தருணாருண கருணாமய விபுலாயத நயனம் கமலாகுச கலசீபர விபுலீகிருத ஹிருதயம் முரளீரவ தரளீகிருத முனிமானச நளினம் மம கேலசி மதச்சேத்தசி மதுராதரம் அமிர்தம் அப்படின்ற. அதாவது கண்ணனுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அழகா இளம் சிவப்பா இருக்கும், அதாவது அருணோதயம்னு சொல்லுவா. கரெக்டான சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அருணோதயம்னு சொல்லுவா, அதாவது அந்த பக்கம் அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர்ல சிவப்பா இருக்கும் பாருங்க மெதுவா, அப்பதான் இன்னும் வரல சூரியனே வராத போது அதுக்கு அருணோதயம்னு பேர். அது தருண அருண அதாவது இளம் சூரியனை போல சிவப்பா இருக்கான் பெருமாளுடைய திருக்கண்கள். அதே மாதிரி நீண்டு அகன்று அவைகள் இருக்கான், விபுலாயத நயனம் பெருமாளுடைய கண்ணு நல்ல நீண்டு அகன்று இருக்கு. ஆழ்வார் சொன்னதுதான் திருப்பி திருப்பி சொல்லணும், நீண்ட அதாவது திருமருமாளுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னா செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்ப எப்படி இருக்கு, ரொம்ப நீண்டு பெரிதா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கண்களை பத்தி வர்ணிக்கிற இந்த ஸ்லோகம். அதே மாதிரி அவனுடைய திருமார்பு எப்படி இருக்குன்னு அடுத்தது சொல்றான். அதாவது இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ண கர்ணாமிரதத்துல கமலாகுச கலசீபர விபுலீகிருத புலகம், அதாவது நன்றாக யாருனால அதாவது ருக்மிணி தாயார்னால நன்றாக அணைக்கப்பட்ட எம்பெருமானுடைய அந்த ஒரு திருமார்பு இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அந்த திருமார்பை பத்தி சொல்றான். அதே மாதிரி முரளீரவ தரளீகிருத முனி மானச நளினம், அதாவது அந்த எம்பெருமான் வந்து அழகா வந்து மதுரமா வந்து புல்லாங்குழல ஊதுறான். இப்படி ஊதினா என்ன ஆகுது அப்படின்னா அத வந்து எல்லார் மனசையும் கொள்ளை கொள்றா போல அவ்வளவு அழகா இருக்கான். அத பத்தி அடுத்ததுல சொல்றான். அடுத்தது மம கேலசி மதச்சேதசி மதுராதரம் அமிர்தம். இப்படி அழகான திரு அவயவங்கள், கண்கள் என்ன, பெருமாளுடைய மார்பு என்ன, பெருமாள் ஊதக்கூடிய அந்த அழகான புல்லாங்குழல் என்ன, இதெல்லாம் என்னுடைய உள்ளத்துல நின்று கொள்ளை கொள்கின்றவே அப்படின்ற மாதிரி இருக்குன்றத சொல்றேன். இவைகளுக்கு என்ன அப்படின்னா, இவர்கள் அந்த திருக்கண்களை நேரா பாக்குற மாதிரியே வர்ணனை. சுவாமி தேசிகன் வந்து சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்ற, கரியவாகி புடைபறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்டவர் பெரியவாய கண்கள் அப்படின்னு அமரநாதி பிரான்ல திருப்பான ஆழ்வார் கண்களை பத்தி வர்ணிக்கிறார். பெருமாளுடைய திருக்கண்கள் அது எப்படி இருக்கு அப்படின்னா, நீல ரத்தனம் போல இருக்கிற, அதாவது ஒரு ஒரு நீல ரத்தனம் போல இருக்கிற ஒரு ஸ்டார், அதாவது ஒரு நட்சத்திரம் எப்படி இருக்குமோ அப்படி அன்று அளந்த ஒரு தாமரை, அந்த அன்னைக்குதான் பூத்த கொல்லுன்னு அழகா பூத்த ஒரு தாமரை எவ்வளவு அழகா இருக்கும். ஏன் அப்படி பூத்திருக்கு அப்படின்னா, நம்ம போல பக்தாள் மேல பெருமாளுக்கு இருக்கிற அதீதமான வாஞ்சை, இவர்களை எல்லாம் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பார்த்தே பூத்து போயிடுதுன்ற உடனே பார்த்து பார்த்து அவர்களை பார்த்து அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருக்கண்கள், அந்த திருக்கண்களை இங்க வர்ணிக்கிற. அப்படிப்பட்ட திருக்கண்கள் அத வந்து இப்படிப்பட்ட இத வந்து பார்த்து பார்த்து எங்களுக்கு வந்து உன் மேல வந்து ஆசை வராம இருக்குமா, அந்த மன்மதனுடைய வடிவழகில, மன்மதன்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, காமன் சொல்லுவா மன்மதனை, காமன் தமிழ்ல சொல்றான், காமன் சம்ஸ்கிருதம் தான், ஆனா காமன் ஆண்டாள் நிறைய இடத்துல சொல்றான், காமருத்தாதி கருதல சிங்கம்னு ஆழ்வாரும் உபயோகப்படுத்துற. இப்ப காமன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காக்கக்கூடியதில் தலைவன், அதாவது நம்ம எல்லாம் காப்பாற்றுவதில் ரொம்ப தீட்சிதனா இருக்கான். பரித்ராணாய சாது நாம்னு தன்னை தன் பக்தர்களான எப்பொழுதும் தன்னையே நினைத்து கொண்டு இவனையே அடையணும்னு நினைக்கக்கூடியவாளுக்கு ரொம்ப மிகவும் பக்தனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பத்தி சொல்றது. அப்படிப்பட்டவன் எங்களுடைய மனோரதத்தை நாங்கள் என்ன நினைச்சுட்டு இருக்கோமோ அதை நீர் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்றான். ஆண்டாளும் இதையத்தான் வந்து நாச்சியார் திருமொழியில ஒரு இடத்துல பாசுரம் சொல்றார், நாணினியோரு கருமவில்லை நாளையராறும் அறிந்துழிந்தார் பாணியாதென்னை மருந்து செய்து பண்டு பண்டாக்க உறுதிராகில் மாணியுருவாய் உலகளந்த மாயனை காலில் தலைவரியும் ஆணையால் நீரென்னை காக்க வேண்டில் ஆய்ப்பாடிக்கே என்னை உய்த்திடுமின். அதாவது அன்னைக்கு உலகங்களை எல்லாம் ஒரு சிறிய உருவில் அளந்தானே அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா மாயன், மாயனை காணில் தலைமறியும், மாயன்னு ஆண்டாள் சொல்றது. அன்னைக்கு ஒரு சிறிய உருவில வந்து திருவிக்கிரம அவதாரம் எடுத்தானே அந்த பெருமான். இன்னைக்கு என்ன பண்ணா, எங்க முன்னாடி நின்றுண்டே இருக்கிற எம்பெருமான் மறைஞ்சும் போயிட்டான். அன்னைக்கு சின்னதா வந்து பெருசானான். இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் மனோகரமான அழகான கிருஷ்ணனான ரூபத்தோட புல்லாங்குழலை இத்தனை நேரம் இசைத்திருந்தவன் எங்களுடைய சின்ன தப்புனாலே எங்க கிட்ட இருந்து மறைஞ்சு போயிட்டான். தப்புல சின்னது பெருசு இல்ல, பகவான் அவளுக்குள்ள அதீத பிரேமையை காண்பிக்கிறது இல்ல. அப்படி அவனை நேரில் பார்த்தாம என்னுடைய நோயானது போயிடும்ன்றா இங்க ஆண்டாள். எப்படிப்பட்ட நோயெல்லாம் போயிடும் அப்படின்னா, அதாவது எல்லாரும் லோகத்துல உள்ளவா எல்லாருக்கும் இந்த கோபிகைகள் ஆண்டாள் இவாள மாதிரி இருக்கிறவாளுடைய நிலைமை நல்லா தெரியும். இவர்களுக்கு கிருஷ்ணன் இல்லாம இவர்களுடைய விரகம் போகாது. இவர்களுக்கு வேற ஏதாவது மருந்து விருந்து பண்றேன், சிகிச்சை பண்றேன், ஏதாவது ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு போறேன், அதுக்கு பண்றேன் இதுக்கு பண்றேன்னா அதெல்லாம் அவனு கேட்க மாட்டாங்க. இவாளுக்கு எது கேட்பா அப்படின்னா, இவர்களுடைய இனிமே இவாளுக்கு அதனால ஒன்றும் இப்ப மற்றவாள்லாம் இது கிருஷ்ணன் மேல ஒரே பித்தா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இவர்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாலு பேர் ஏசினாலும் அதுல கவலை இல்லை. நாலாயிரம் அறிந்துழிந்தார் இனி நாணி ஒரு கருவமும் இல்லை அப்படின்றா. இனி நாணி நாணினா வெக்கப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு உபாயம் சொல்றேன், எனக்கு வந்து நல்ல மருந்து கொடுக்கணும்னா உடனே பாணியாது என்னை மருந்து செய்து பண்டு பண்டாக்க உறுதிறாரு. அதாவது எனக்கு இந்த உடம்பு நோய் தீரணும்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பழைய நிலைமைக்கு நான் ரீகெயின் ஆகணும்னா, இப்ப எல்லாம் சொல்றா பாருங்க ஒரு உடம்பெல்லாம் திருப்பி வந்த உடனே திருப்பி அந்த அந்த உடம்பு பழைய உடம்பு வரத்துக்காக காரியம் பண்ணணும்னு, அந்த மாதிரி பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காரியம் பண்ணணும், ஆடையால் நீர் என்னை காக்க வேண்டிய ஆய்ப்பாடிக்கே உயர்த்தணுமேன், திருவாய்ப்பாடின்ற திவ்ய கஷேத்திரத்திலேயே என்னை கொண்டு போய் விட்டுடுவோ அப்படின்ற. இப்ப கோபிகைகளோட நிலைமை என்ன, கண்ணா நாங்க திருவாய்ப்பாடியிலேயே இருக்கோம், ஆண்டாளாவது திருவாய்ப்பாடிக்கு வரணும்னு கேட்கலாம். திருவாய்ப்பாடியிலேயே இருக்கக்கூடிய கோபிகைகளை நீ விட்டுட்டு போனா அப்ப எங்களுக்குதான் என்னதான் நிலைமை, அப்ப எங்களை எல்லாம் ரட்சிக்கக்கூடியதுதான் யாரு, நாங்க இவ்வளவு கெஞ்சி கூட நீ வரமாட்டேன்றியே, ஆனா உன்னுடைய திருமுகமும் அந்த திரு அதரங்களும் அழகான அந்த கலைந்த முடிகளும் உடம்புல இருக்கக்கூடிய அந்த தூசரங்கள், அதாவது கன ரஜஸ்வரம்னு சொல்லக்கூடிய அந்த அழகான மேனியில் இருக்கக்கூடிய பசுக்களினாலான புழுதியும் இதெல்லாம் எங்க மனசை விட்டு நீங்கவே மாட்டேன்றதுன்னு சொல்லி பெருமாளை பிரார்த்திக்கிறா. அடுத்தது பெருமாளுடைய திருவடியில பிரார்த்திக்கிறது எங்க தாப்பம் போகணும்னு, அது அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம். விதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஃ.